என்னை சாய்த்தாளே, உயிர் தெய்த்தாளே, இனி வாழ்வேனோ இனிதாக. தடுமாறாமல் தரிமோதாமல் இனி மீழ்வேனோ முழுதாக. இதழ் ஓரத்தில் நகை பூத்தாளே, என் பாவங்கள் தீர்த்தே. மழையீரத்தில் நனையாமல் நான் வெளியேறத்தான் பார்த்தே. நடக்கிறவரை நகர்கிற தரை அதன் மே தவிக்கிறேன். விழிகளின் பீழை விழுகிற தீரை அதனால் திகைக்கிறேன். இன்றும் கூட நீளம் என் நாட்கள் தான் நீளும். மாலை வந்தால் போதும் ஒரு 110 தேகம் செங்காந்தள் போல் காயும். Da-da-da.